சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள், எங்கள் சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள், வெகு சங்கோஜக்காரி எங்கள் சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள், வெகு சங்கோஜக்காரி எங்கள் சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். இட்லியில் 200, ஜாங்கிரியில் 300, மைசூர் பாகில் 400, தயிர் வடையில் 500, சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். புளியோதரையும் வெண் பொங்கலும் காராசேவும் கைமுறுக்கும் திரட்டு பாலும் தேங்குழலும் விதவிதமாகவே ஒரு கை பார்ப்பாள், சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். புளியோதரையும் வெண் பொங்கலும் காராசேவும் கைமுறுக்கும் திரட்டு பாலும் தேங்குழலும் விதவிதமாகவே ஒரு கை பார்ப்பாள், சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். குலை குலையாக வாழைப்பழமும் கூடை கூடையாக திராட்சை பழமும் டசன் டசனாக ஆப்பிள் பழமும் தட்டு தட்டாக ஆரஞ்சு பழமும் போதா குறைக்கு பல பழங்களும் தின்ன தின்ன தீர்ப்பாளல் கவே மாட்டாள், சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். குலை குலையாக வாழைப்பழமும் கூடை கூடையாக திராட்சை பழமும் டசன் டசனாக ஆப்பிள் பழமும் தட்டு தட்டாக ஆரஞ்சு பழமும் போதா குறைக்கு பல பழங்களும் தின்ன தின்ன தீர்ப்பாளவே மாட்டாள், சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். அமெரிக்க பாதாம் அரேபிய பேரீச்சை இந்திய முந்திரி ஈராக்கின் பிஸ்தா காஷ்மீர குரூட்டு உலர்ந்த திராட்சை குங்குமப்பு போட்ட கற்கண்ட பாலை குடம் குடமாக குடித்தே தீர்ப்பாள், தின்னாலும் கொண்டாலும் திருப்தி இல்லாத சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். அமெரிக்க பாதா மரமிய பேரீச்சை இந்திய முந்திரி ஈராக்கின் பிஸ்தா காஷ்மீர குரூட்டு உலர்ந்த திராட்சை குங்குமப்பு போட்ட சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். வருவல் சீவலும் வாசனை பார்க்கும் கவுளி கவுளியாய் கும்பகோண வெத்திலையும் ஜாதி கையில கை கத்தை காம்பும் புட்டி புட்டியாகவே கோலி சொடாவும் சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள். வருவல் சீவலும் வாசனை பார்க்கும் கவுளி கவுளியாய் கும்பகோண வெத்திலையும் ஜாதி கையில் கை கத்தை காம்பும் புட்டி புட்டியாகவே கோலி சொடாவும் சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள், வெகு சங்கோஜக்காரி எங்கள் சம்மந்தி எங்கள் சம்மந்தி. ஆமா சம்மந்தி சாப்பிடவே மாட்டாள், சாப்பிடவே மாட்டாள்.